கடலை கொல்ல பார்க்காதே, உந்துப்பட்டாவில் என்னை கட்டி தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே. மலரின் தொழிலே உயிரை கொல்லுவதில்லை அடி, மனிதன் உயிரை கொன்றால் அதன் பெயர் மலரே இல்லையடி, அதன் பெயர் மலரே இல்லையடி. குல்முகர் மலரே, குல்முகர் மலரே, கொல்ல பார்க்காதே, உந்துப்பட்டாவில் என்னை கட்டி தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே. குல்முகர் மலரே, கொல்ல பார்க்காதே, உந்துப்பட்டாவில் என்னை கட்டி தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே. தூக்கி எறியாதே, தூக்கில் போடாதே, கொல்ல பார்க்காதே, உந்துப்பட்டாவில் என்னை கட்டி